உள்ளே நான் என்னை கரைப்பது அதுதான் அன்பே. காதல் காதல் காதல் மௌனத்தில் பேசுகின்ற மொழி காதல். இங்கு கீழ்த்திசை சூரியன் நேர்த்திசை தோன்றினும் பாதை மாறி போகாது. காதல் காதல் காதல் காதல். உன்னை நினைத்து நான் என்னை மறப்பது அதுதான் அன்பே. யாருக்கு யார் என்று